பட்டாம்பூச்சியா விட்டா பாருடா எட்டாத தூரத்துல, ஒரு பட்டாம்பூச்சியா விட்டா பாருடா எட்டாத தூரத்துல. வீணா போனா சரியே இல்லையே, அட ஆனா ஊனா காணா போனா வழியே இல்லையே. ஒரு குட்டி சைசு புசுவான கொளுத்தி நெஞ்ச நாடு வில நிறுத்திட்டா ஒருத்தி, ஒரு பட்டாம்பூச்சிய விட்டா பாருடா எட்டாத தூரத்துல, ஒரு கட்டு கோபான் அவனதான் கடத்தி நெஞ்ச தூசி தட்டி எடுத்துதான் நிறுத்தி. இப்ப நேரா உள்ள வந்து டேரா போட போறதா தானா வீணா போனா சரியே இல்லையே, அட ஆனா ஊனா காணா போனா வழியே இல்லையே. கொஞ்சம் கோலம்பி தோலையிறேன், பார்த்து கோலம்பி தோலையிறேன், சும்மாவே சிரிக்கிறேன், சும்மாவே சிரிக்கிறேன், மேல பறக்கிறேன், நெஞ்ச வயச மறக்கிறேன், தோணலாத நடக்கிறேன், கோலம் இருக்கிறேன், மனச மறைக்கிறேன். நானா தானா நானா தானா வீணா போனா சரியே இல்லையே, அட ஆனா ஊனா காணா போனா வழியே இல்லையே. ஆ ஒரு குட்டி சைசு புசுவான கொளுத்தி நெஞ்ச நாடு வில நிறுத்திட்டா ஒருத்தி, ஒரு பட்டாம்பூச்சிய விட்டா பாருடா எட்டாத தூரத்துல, ஒரு கட்டு கோபான் அவனதான் கடத்தி நெஞ்ச தூசி தட்டி எடுத்துதான் நிறுத்தி. இப்ப நேரா உள்ள வந்து டேரா போட போறதாராளமா உருச்சி, அடியே நால போறவ பின்னால பாக்காத, அழகே கண்ணால பாக்குற சாக்குல தாக்காத, அடியே ready.